ఆకృతిపర్యంతా యజరాజ సరస్వతీ తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘన స్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం హయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. యతీంద్రపతి పద కమల సకల విధ బంధం కరి శిఖరపతి నగర సుశిర కృతవాసం భజ హృదయ కవి కథక హరిమపి చరంగ క్షితిరమణ చరణయుగ సతత కృత సేవం యత్పదాంబోరుహధ్యాన విధ్వస్థాశేష కల్మష వస్తుతముపయాతోహం యామునేయం నమామితం వాదయన్నిహ సర్వేషాం త్రయ్యంతార్థం సుదుర్గ్రహం సోత్రయామాస యోగీంద్రః సంబంధే యమునాహ్వయం. నమో నమో యామునాయ యామునాయ నమో నమః. నమో నమో యామునాయ యామునాయ నమో నమః. ప్రబుద్ధముగ్ధాంబుజచారులోచనం సవిభ్రమభ్రూలతముజ్వలాధరం శుచిస్మితం కోమళగండమున్నతం లలాటపర్యంత విలంబితాలకం. ఇంద్రే దినం స్వామి ఆళవందారునుడే సూత్రరత్నత్திலே 35వ ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நாம் பார்க்க போகின்றோம். இதற்கு முன்பு 34வது ஸ்லோகத்திலே முகஸ்ரீயான்யக்ருத பூர்ண நிர்மலாமிருதாம்சு பிம்பாம்புருஹோஜ்வலஸ்ரீயம் எம்பெருமானுடைய திருமுக மண்டலத்தை அந்த சமுதாயமான ஒரு சோபையை தேவித்து இப்படிப்பட்ட திருமுக மண்டலத்தை நினைக்கிற இப்படிப்பட்ட திருமுக மண்டலத்தை எப்பொழுது நான் சேவிக்கப் போகின்றேன் என்று பாரித்த விஷயத்தை சொன்னோம். அந்த திருமுக மண்டலம் எப்பேற்பட்டதாக இருக்கிறது என்ற முகஸ்ரீயான் நியக்ருத பூர்ண நிர்மலாமிருதாம்சு பிம்பாம்புருஹோஜ்வலஸ்ரீயம். அந்த பெருமாளுடைய திருமுக மண்டலத்தினுடைய ஸ்ரீ அந்த தேஜஸ் என்ன செய்கிறது என்றால் அது சந்திரனுடைய தேஜஸை தோற்கடித்து விடுகின்றதாம். சந்திரனுடைய தேஜஸை தோற்கடிக்கிறது எந்த சந்திரன்? நாம பார்க்கிற சந்திரன் இல்ல. நாம பார்க்கிற சந்திரன் களங்கத்தோட இருந்திருக்கிற சந்திரன், அந்த சந்திரன் இல்ல. இது பூர்ண நிர்மல அமிர்தாம்சு பிம்பம் என்பதாக சொல்லுகின்றார். பூர்ணமாக எப்பொழுதுமே பௌர்ணமி நிலவாகவே இருந்திருக்கு, நிர்மலமானது, அதுல துளி கூட தோஷமே இல்லாததாக இருந்திருக்கிற ஒரு சந்திரன். இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ள கற்பனை செய்து பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு சந்திரன் இருக்கவே இருக்க முடியாது. அப்படி இருந்ததுன்னா கூட அந்த சந்திரனுடைய காந்தியையும் அந்த சந்திரனுடைய தேஜஸையும் தோற்கடிக்கும்படியாக இருக்கின்ற திருமுக மண்டலம் எம்பெருமானுடைய திருமுக மண்டலம் என்பதாக சொல்லுகின்றார். அம்புருஹோஜ்வலஸ்ரீயம் அம்புருகம் அன்றிலிருந்த தாமரைப்பூ, அப்பொழுதுதான் தாமரைப்பூ நூதன விகசிதமாக இருந்திருக்கிற தாமரை புஷ்பம், அது மாதிரியாக சுகுமாரமாக இருந்திருக்கிறது சுவாமியினுடைய எம்பெருமானுடைய திருமுக மண்டலம். அந்த தேஜஸை கூட இதுல காத்தால அப்படியே சூரியோதயம் ஆகச்சே இருக்கக்கூடிய தாமரை புஷ்பத்தினுடைய ஒரு தேஜஸ் இருக்கு. அது சாயங்காலம் அஸ்தமிக்கத்துக்கு முன்னாடி சாயங்காலம் 5 மணிக்கு இன்னும் மூடி இருக்காது. இருந்தா கூட அதுக்கும் இதுக்கும் நான் ஒரு வாசி பார்த்தோம்னா பார்த்தால இருக்கிற தாமரை புஷ்பம் ரொம்ப நன்னா இருந்திருக்கும். அந்த ஸ்ரீய கூட தோற்கடிக்க கூடியதாக இருந்திருக்குதான் அந்த எம்பெருமானுடைய திருமுக மண்டலம். அப்பேற்பட்ட திருமுக மண்டலத்தையுடைய எம்பெருமானை எப்பொழுது சேவிக்கப் போகின்றேன் என்று சொல்லுகின்றார். இந்த திருமுக மண்டலத்தினுடைய சமுதாய சோபை, அந்த திருமுக மண்டலம் இருக்க அது திருக்கண்கள், திருநாசிக்க, மூக்கு, வாய், பல்லு, இப்படி நெற்றி, திருநெற்றி, திருப்புருவம், இப்படி எல்லா அவயவங்களை கொண்ட ஒரு சமுதாயம் ஒட்டுமொத்தமாக இருந்திருக்கிறது தான் எம்பெருமானுடைய திருமுக மண்டலம்ன்றது. அந்த திருமுக மண்டலத்தை பரிபூர்ணமா சேவிக்கிற அந்த திருமுக மண்டலத்தை துரேந்து சமுதாயமா சேவிச்ச உடனே அதுவே ஒரு தாமர புஷ்பம் மாதிரி இருந்துருக்கு. அதனுடைய காந்தியே பூர்ணச்சந்திரனுடைய காந்தியே தோக்கடிக்க கூடியதாக இருந்துருக்குன்னு சமுதாயமா சேவிக்கிறார். அப்புறம் கிட்ட போய் பெருமாளை சேவிக்கிறார். அந்த கிட்ட சேவிச்சவனாக்க அப்ப பெருமாளுடைய திரு கண்களுடைய சேவை, நாசிகையனுடைய சேவை, புருவங்களுடைய சேவை, திரு அதரங்களுடைய சேவை என்று இப்படி ஒவ்வொன்னுடைய சேவையும் செய்கிறார். ஒவ்வொன்னையும் பார்க்கிறார். அதை பார்த்த உடனே அதை அனுபவிக்கிறார். இங்கு அடுத்த ஸ்லோகத்துல பிரபுத்த முக்தம்புஜ சாருலோச்சனம் சவிப்ரம ப்ரூலதம் உஜ்வலாதரம் சுஜிஸ்மிதம் கோஹமல கண்ட முன்னகம் லலாட்ட பர்யந்த விலம்பிதாளகம். இது ஒரு அற்புதமான ஒரு சேவை. அதாவது அளவந்த பாரிப்பது எப்படி எல்லாம் சேவிக்கிறார், எப்படி எப்படி எல்லாம் நினைச்சுக்கிறார், இப்படி எல்லாம் பெருமாள் சேவை சாய்க்க போறார் அப்படின்னு மொத்தமா திருமுக மண்டலத்தை சேவிச்சார். அப்புறம் திருக்கண்களை சேவிக்க போறார், புருவங்களை சேவிக்க போறார், அப்புறம் திரு பவளம் போல இருந்திருக்கிற அதரங்களை சேவிக்க போறார். இந்த அதரங்களை சொல்றார். அது அதரங்கள்னு சொன்ன போனாக்க உதடு. அது உதடு முடிஞ்சதுன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற பல்லு. அந்த பல்லுக்கு வரைச்சு சிரிப்பு காண்பிக்கணும். அந்த சிரிப்பு கண்ணம், அதோட மாத்திரமில்ல நெத்தி திருநெத்தி கட்டு, இவை எல்லாத்தையும் சேர்த்து பிரத்யேகமாக அனுபவிக்கின்றார் இந்த ஸ்லோகத்துல. இது யசோதை பிராட்டி கண்ணன அனுபவிக்கிற மாதிரி இருக்கு. இது எப்படி பார்க்கலாம். நோக்கி யசோதை நுணுக்கிய மஞ்சளால் நாக்கு வழித்து நீராட்டும் என் நம்பிக்கு வாக்கும் நயனமும் வாயும் முறுவலும் முகுக்கும் இருந்தவா காணீரே மொழிகுழ நீர் வந்து காணீரே. அந்த திருவாயிறு பாடியில கண்ணபிரான் எழுந்துருளி இருக்கின்றான். அந்த கண்ணனுடைய கண்ணன் ரொம்ப குழந்தை, குட்டி குழந்தையா இருந்துருக்க. அந்த குட்டி குழந்தையா இருந்துருக்கத்தே யசோதை பிராட்டி அனுபவிக்கின்ற ஒரு 10 பாசுரங்கள், அற்புதமான பாசுரங்கள். அங்க இருக்கிறவளை கூட்டு சொல்ற, இங்க யசோதை பிராட்டியினுடைய அந்த திருவாயிருவாரோட வாடியில நந்தகோபனுடைய திருமாளிகையில இந்த கண்ணன் இருந்துருக்க, இவருடைய பிரத்யேகமான அங்கங்கள் ஒவ்வொன்னும் இருந்துட்டு இந்த குழந்தையினுடைய ஒரு ஆச்சரியமான கதிய வந்து பாருங்கோ பாருங்கோ பாருங்கோன்னு சொல்லி ஒவ்வொருத்தரா சொல்லி சொல்ற. இது அந்த பதில பாதாதி கேசாந்தம் வர்ணனன்றது அந்த இடத்துல தான் இருந்துருக்கு பெரியாழ்வார் பாசுரத்துல. சீதக்கடல் உள்ள முதன்ன தேவகி கோதை குழலாள் அசோதைக்கு போத்தந்த பெதை குழவி விடுத்து சுவை துண்ணும் பாதக்கமலங்கள் காணீரே பவளவாயீர் வந்து காணீரே. இந்த சீதக்கடல் பாசுரம் இருக்க அற்புதமான பாசுரம். இது திருவடியிலேருந்து ஆரம்பிச்சு அந்த எம்பெருமானுடைய அந்த கண்ணனுடைய அழக பிரத்யங்கத்தையும் அந்த வர்ணனை செய்யறார். அது அதுலயும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அதுல பார்க்கச்சு ஒரு பெண் பிள்ளை பார்க்கிறார். இது குழந்தையினுடைய ஒரு சாதாரண ஒரு இயல்பான ஒரு நிகழ்ச்சி. அது கால கால் கட்ட வரல எடுத்து வாயில வச்சுக்கிறது. அந்த கால் கட்ட வரல வச்சுட்டு வாயில வச்சுட்டு இருக்கச்சு அந்த குட்டியா இருந்துருக்கிற கால் அது அப்படியே செக்க சிறுன்னு இருந்துருக்கு. அப்படியே தொட்டா மிருதுவா இருந்துருக்கும். அது பாக்கிறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். பாத கமலங்கள் காணீரே வேதை குழவி பிடித்து சுவைத்து உண்ணும் வேதை குழவி பிடித்து சுவைத்து உண்ணும் அது பிடித்து சுவைத்து உண்ணும். இது தன் கையால பிடிச்சுண்டு அதை வாயில வச்சுண்டு அது உண்கின்றது. அதனுடைய ரசத்தை அனுபவிச்சென்றிருக்கிறது. அந்த அனுபவிக்கின்ற அந்த குழந்தையினுடைய பாத கமலங்கள் காணீரேன்னு பாத கமலங்கள் அந்த திருவடியிலேருந்து ஆரம்பித்து பெரியாழ்வார் அனுபவிக்கின்றார். சின்ன குழந்தைய எடுத்து யசோதை பிராட்டி காலில் விட்டுண்டு குளிப்பாட்டுறா. இது அந்த காலத்துல தான் நடக்கிற ஒரு இது. சின்ன குழந்தைய குளிப்பாட்டுறதுன்றது சாதாரண விஷயம் இல்ல, அது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவா தான் பண்ண முடியும். அந்த குழந்தைய குளிப்பாட்டுறதுன்றது நிறைய வெந்நீரை வச்சுட்டு குழந்தைக்கு குட்டி குழந்தைய குளிப்பாட்டி விடுவா. இந்த குட்டி குழந்தைய குளிப்பாட்டி விடுச்சே காலில் விட்டுண்டு குழந்தைய குளிப்பாட்டி விட்டுறா. அந்த குளிப்பாட்டச்சே அந்த குழந்தைக்கு அந்த நாக்கு வழிக்கணும். அந்த நாக்குல அழுக்கெல்லாம் இருக்கும், அங்க மஞ்சள் இருக்கும். அந்த மஞ்சளால தேய்ச்சி அந்த நாக்கு வாயை திறக்க வச்சு அந்த நாக்கை வழிக்கிறா. அந்த நாக்கு வழிக்கச்சே அந்த முகத்தை கிட்ட பாக்கிறா. பார்க்கச்சே ஒவ்வொரு அவயவத்தையும் சொல்றா, நோக்கி அசோகதை நுணுக்கிய மஞ்சளால் நாக்கு வழித்து நீராட்டும் என் நம்பிக்கை. என்ன பாக்கியம் யசோதைக்குன்றது சொல்ற. மீதி பேருக்கெல்லாம் அது கிடைக்கலையாம், தேவகி கூட அது கிடைக்கலையாம். இந்த குழந்தைய காலில் விட்டுண்டு யாரு சர்வோத்தமனாக இருந்திருக்கிற சர்வேஸ்வரனாக இருந்திருக்கிற அந்த எம்பெருமான அவர் திருவடியில எல்லாரும் விழுந்துருக்கிறது போக அவனை கொண்டு போய் தங்கால விட்டுண்டு அவன் வாய வழிக்கிறாளாம். நாக்கு வழித்து நீராட்டும் என் நம்பிக்கை. நமக்கெல்லாம் சுவாமியாக இருந்திருக்கிற இந்த எம்பெருமான் இவனுக்கு எப்படி எல்லாம் இருக்கு, இவன் குழந்தையா இருக்கிறதுனால கிட்ட பாக்கிறாளாம். பாக்கச்சே வாக்கும் நயனமும் வாயும் முறுவலும் மூக்கும் இருந்த வாக்காணீரே. அந்த வாக்கு வாக்குனச்சே அந்த வாய் பாக்குறது. அந்த வாக்குல சொல்லச்சே வாக்குன்றது வாக்குன்னு ஒண்ணு இருக்கு, அடுத்தது வாயின்னு ஒண்ணு வந்திருக்கு. அந்த வாக்குன்ற சப்தத்துக்கு அந்த குழந்தை அழுது அழைச்சே வரக்கூடிய சப்தத்தையும் சொல்லலாம். அதுக்குள்ள அதுக்கப்புறமா பார்த்தோம்னாக்க அதுக்கு அந்த நாக்கும் சொல்லலாம். அந்த நாக்கு வழிக்கிறதுனால நாக்கும் சொல்லலாம். வாக்கும் நயனமும் பக்கத்துல திருக்கண்கள், அந்த கண்கள் எல்லாத்தையும் கிட்ட பாக்குறவள இல்லையோ. நயனமும் வாயும் முறுவலும், அந்த வாயும்னு சொல்லச்சே அதரங்கள், அந்த அதரங்கள் உதடுகள். அது தவிர அது சிரிக்கிறது, அந்த சிரிக்கச்சே இருக்கிற பொன்முறுவல். முகுக்கும் இருந்தவா காணீரே, அந்த மூக்கு. இது எல்லாமா சேர்ந்து பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இந்த குழந்தை மொய்குழலீர் வந்து காணீரே. நாமெல்லாம் எவ்வளவு பாக்கியம் பண்ணிருந்தா இந்த குழந்தைய பார்க்க முடியும். நம்மளுடைய ஒரு பெரிய ஒரு இப்ப ஒரு பெரிய சன்னிவேசம் நமக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த குழந்தைய பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதையால வாங்கோ வாங்கோன்னு வந்து அந்த ஆட்சியர் திருவாயிர்பாடியில் இருக்கிற ஆட்சியர்கள்லாம் கூட்டு எழுப்புறா. அந்த எழுப்பச்ச கூட்டு வர சொல்லி சொல்லச்சே சொல்லக்கூடிய ஒரு சமுதாயமா இருந்திருக்கிற முகத்தை திருமுக மண்டலத்தை சேவிச்சுட்டு பிரத்யங்கத்துக்கு சொல்லச்சே திருமுக மண்டலத்தில் இருக்கிற ஒவ்வொரு அங்கமாக வாக்கு நயனம் வாய் முறுவல் மூக்கு என்று சொல்லக்கூடியதாக அந்த பெரியாழ்வார் அனுபவித்த மாதிரியாக இங்கும் ஆளவந்தார் எம்பெருமானுடைய திருமுக மண்டலத்தில் இருக்கிற பிரத்யங்கத்தையும் அனுபவிக்கின்றார். பிரபுத்த முக்தம்புஜாருலோசனம், அந்த திருக்கண்கள் சவிப்ரம புருலதமுஜ்வலாதரம், அந்த திருப்புருவங்கள் அதரங்கள், அந்த உதடு. அது மாத்திரமில்ல, சுச்சிஸ்மிதம் கோமலகண்ட முன்னதம். சுச்சிஸ்மிதம் அது அப்படியே அந்த சிரிப்பு, பெருமாளுடைய புன் சிரிப்பு. சிரிப்புன்னு வரைச்சே அந்த பல் வரிசைகளும் சேர்ந்து போயிடுத்து. அந்த கபோலம், அந்த பெருமாளுடைய கன்னங்கள், திருநெத்தி கட்டு, அதுல வந்து விழுகின்ற குழல் அழகு, இவை எல்லாவற்றையும் சேர்த்து அந்த திருமுக மண்டலத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் இருக்கிற பிரத்யங்கமாக இந்த ஸ்லோகத்துல அனுபவிக்கிறார் சுவாமி அளவந்தார். பிரபுத்த முக்தம்புஜாருலோசனம், பெருமாளுடைய திருக்கண்கள் மலர்ந்து இருக்கின்றதாம். இது பிரபுத்த என்கிற சப்தத்தாலே சொல்லுகின்றார். அந்த திருக்கண்கள் மலர்ந்து இருப்பதற்கு காரணம் என்ன என்று ஒரு கேள்வி எழுகின்றது. அதற்கு பதில் சொல்லுகின்றார் ஆஸ்திரித சம்ஸ்லேஷத்தாலே. ஆஸ்திரித சம்ஸ்லேஷத்தாலே விகசிதமாயிருக்கை, இது பெரியாச்சான் பிள்ளை வியாக்கியானம். ஆஸ்திரிதருடைய சம்ஸ்லேஷம், இது ஆசிரியர் இதுக்காகவே அவர் இத்தனை நாளா காத்தும் கிடந்த என்னைக்கெல்லாம் சிவை குண்டத்துல போய் உட்காந்துருக்கு, சிவை குண்டத்துல உட்காந்துருக்கச்சு இவெல்லாம் இந்த லீலா விபூதியில இருக்கிற சேத்தனங்கள் எல்லாம் எப்ப வரப்போறது எப்ப வரப்போறது, இவெல்லாம் எப்படி இந்த பரிபூர்ண பிரம்மானுபவம் இவாளுக்கு எப்ப கிடைக்க போறதுன்னு அவர் எப்ப பார்த்தாலும் நினைச்சிட்டு இருக்கு. இங்க சிவி குண்டத்துக்கு இங்கேந்து ஒரு சேத்தனன் போயாச்சுன்னா முக்தனா போனாக்க ஓ இவன் வந்துட்டானேன்னு ஒரு பெரிய சந்தோஷமா, அந்த சந்தோஷத்தை கண்டான் முதல்ல வெளிப்படுத்துறது. ஆஸ்திரித சம்ஸ்லேஷத்தாலே விகசிதமாய் இருக்கை, அந்த கண்ணு மலர்ந்து போறது. நாம ஒருத்தனை பாக்கணும் பாக்கணும்னு ரொம்ப நாள் அம்மா இருக்கா, குழந்தை ஒரு வருஷம் கழிச்சு வரான் ஊர்ல இருந்து வரான்னாக்க, ஒரு வருஷம் கழிச்சு பையன் வந்த உடனே அந்த பாக்க செய்ய கண்ணுல ஒரு சந்தோஷம் தெரியும், கண்ணு மலர்ந்து இருந்துட்டு இருக்குமா. இப்படி ஆசிரித்தாளாக இருந்திருக்கிற நம்மளுடைய ஒரு சம்ஸ்லேஷம் வருது, இதனுடைய ஒரு சேர்க்கை, இந்த சேர்க்கைக்காகவே பெருமாள் எத்தனையோ நாளா காத்துண்டு இருக்கு. அந்த சேர்க்கை கிடைத்த உடனே அந்த சம்ஸ்லேஷத்தால ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்படுறதுதான் பெருமாளுக்கு. அந்த சந்தோஷத்தினால அந்த திருக்கண்கள் விகசிதமாக இருந்திருக்கு, மலர்ந்து இருக்கின்றது என்று சொல்லுகின்றார். பிரபுத்த முக்தாம்புஜ சாருலோச்சனம் முக்த என்று அடுத்த ஒரு பதத்தை சொல்லுகிறார். இதெல்லாம் பெருமாளுடைய திருக்கண்களுக்கு இது பிரபுத்தமாக இருந்திருக்கு, நன்னா விகசிதமாக இருந்திருக்கு, மலர்ந்து இருக்கின்றது அந்த திருக்கண்கள் என்பதை சொன்னார். அது முக்தமாக இருந்திருக்குன்னா முக்தன்ற சப்தத்துக்கு சுவாமி தேசிகன் ஸ்தோத்திர வியாக்கியானத்துல சொல்லச்சு முக்தம் சௌமே நவே மூடே என்று, அதுக்கு நைகண்டு நிகண்டுல சொல்லிருக்கிற விஷயத்தை எடுத்து சொல்ற. இது புதியதாக இருந்திருக்கிறதுன்னு அர்த்தம் முக்தம்ன்றதுக்கு. சௌமியம் என்று ஒரு அர்த்தம், அழகியதாக இருந்திருக்கிறது அர்த்தம். இது புதியதாக அழகியதாக இருந்திருக்கிற திருக்கண்கள் என்று அர்த்தம். புதியதாக இருக்கிறதுன்றது என்ன அர்த்தம் கேட்ட, இதுக்கு சொல்ற ஆண்டாள் நாச்சியார் பாரிக்கிற விஷயத்தை இங்கு எண்ணுகின்றார். அங்கண்மாஞ்சலத்தரகர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டில் கீழே தங்கமிரு பார்வோல் வந்துதலை பெய்தோம் கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறுச்சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல். இந்த கோபிமார்கள்லாம் சொல்ற கண்ணனை எழுப்புற எழுப்பியாச்சு எழுப்பாச்சு உன்னுடைய கட்டாட்சம் பிரதம கட்டாட்சம் என் மேல வேணும் அப்படின்னு பாரிக்கின்றார். அந்த பிரதம கட்டாட்சம் சுப்பிரபாதத்துல போய் பெருமாளை சேவிச்சோம்னாக்க அந்த பிரதம கட்டாட்சம் நம்ம மேல விழுது. இந்த பெருமாளுடைய கட்டாட்சத்திலயும் பிரதம கட்டாட்சத்துக்கு ஒரு பெரிய சிறப்பு. இதுக்காக தான் பாதுகா தேவி அந்த பெருமாளுடைய பிரதம கட்டாட்சம் விழணும்னுட்டு காத்துட்டு திருவடியங்களையே காத்துட்டு இருக்காளாம். பெருமாளுடைய பரிஜனங்கள்லாம் ஒவ்வொரு பரிஜனங்களும் ஒவ்வொரு இடத்துல நின்று போயிடும். இந்த உற்சவத்துல பார்த்தோம்னாக்க இது காஞ்சிபுரத்திலேயே எடுத்துப்போமே, காஞ்சி ஒவ்வொரு அதே மாதிரி ரங்கநாதனுடைய உற்சவத்துல எல்லா உற்சவத்திலையும் காஞ்சிபுரத்துல பெருமாள் ஏழ்றார், ஒரு பஞ்சபுர உற்சவத்துக்கு ஏழ்றாருனாக்க உடல் அடிச்சுண்டு ஏழு பேர். உடல்ன்றது பெருமாளுக்கே உண்டான ஒரு தனியான ஒரு வாத்தியம். இந்த உடல் அடிச்சுண்டு வாத்தியத்தோட பெருமாள் ஏழ்றே இங்கேருந்து திருவடி கோவில் வரைக்கும் ஏழு பேர். திருவடி கோவில்ல இருந்து ஏழின உடனே திரும்ப காலில் வரைச்சே உடல் கிடையாது, உடல் அடிக்கிறவா வெறுமை தான் போனோம், உடல் அடிக்காது வெறுமை வாத்தியம் மாத்திரம் தான் வாசிட்டு வருவா திரும்ப காலும் போது. அது அது வேதபாராயணம் ஆரம்பத்திலேருந்து வேதபாராயணம் பண்ணிட்டு போவான். அங்க திருவடி கோவில்ல தான் வேத அத்தியாபகம் தொடங்குவா, அத்தியாபகம் தொடங்கினாள்னா அத்தியாபக கைங்கரிய பரவாயில்லாம் என்ன பண்ணுவா, அந்த நாலு கால் முதல் நாலு கால் மண்டபத்துட்டு அத்தியாபகத்தை முடிச்சுடுவா. இப்போ உடல் அடிக்கிறவா ஒரு ஒரு லெவல் வரைக்கும் தான் அவா போயாச்சு, அத்தியாபக கைங்கரியம் பண்றவா அடுத்தது ஒரு லெவல் வரைக்கும், அதுக்கப்புறம் அவா பட்டு போயிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாள் அங்க பிரதட்சணம் எல்லாம் ஆன பிற்பாடு அந்த திருவத்தூத்துல ஒரு பத்தி விழாக்கள்லாம் நடந்த பிற்பாடு அங்க வேதபாராயணம் அந்த துவஜஸ்தம்பத்துட்டு வேதபாராயணத்தை முடிப்பா. அது முடிச்சதுன்னா இவா பட்டு போயிடணும், இவாளுக்கு முடிஞ்சு போச்சு இந்த கைங்கரி பரவாயில்லையும் இப்படி அமைச்சு விட்டு அண்ணன் போனோம், தொண்டர்புடைய பண்றோம், அங்க சில பேருடைய கை கடிகங்கள் எல்லாம் முடிஞ்சு போறது. வாஜ்யமே கூட உள்ள போனோம்னாக்கா அந்த ஆண்டாள் அதுக்கு பிரகாரத்துள்ள போகட்டு, வாஜ்யமே கிடையாது, வெறும் முகவேணு தான். அந்த முகவேணியோட பெருமாள் எழுந்துருடு. மலைக்கு மேல எழுந்தாக்க மலை மேல இழைச்சு அதுவும் கிடையாது, கொஞ்சம் போயிடுச்சுனாக்க அதுவும் கிடையாது, வெறுமோ எழுது, வெறுமோ ஒரு இது மாத்திரம் தட்டிண்டு போவார். உள்ள ஏழைச்சே பார்த்தோன்னா ஒண்ணுமே இல்ல. இப்படி ஒவ்வொரு பரிஜனத்தையும் ஒவ்வொரு இடத்தோடையே அனுப்பிச்சு வச்சிடுற, போறும் பொருள் அனுப்பிச்சுடுற. ஆனா கர்ப்ப கிரகத்துக்கு போற வரைக்கும் கடைசி வரைக்கும் சாத்தின் இருக்கிறது பாதுகை. அந்த பாதுகையை மாத்திரம் விட்டு பிரியாம இருக்க, அந்த கர்ப்ப கிரகத்துல போன உடனே ரங்கநாதன் என்ன பண்றேன்னா அந்த பாதுகையை கீழே ஒரு பக்கம் பாதுகையை இது பண்ணிட்டு அவர் படுத்துக்கிற அந்த பரியங்கத்துல எழுந்தருளுச்சு. பாதுகை இந்த பக்கமும் இருக்கலாம், அந்த பக்கம் தலைமாட்டிலயும் இருக்கலாம், கால் மாட்டிலயும் இருக்கலாம், இல்லையோ இல்ல. அவ கால்மாட்டுல திருவடி பக்கத்துல நின்று இருக்காளாம், பாதுகை காத்துட்டு இருக்காளாம். அந்த பாதுகா தேவி எதுக்காக காத்துட்டு இருக்கான்னா, அந்த பெருமாள் எழுந்த உடனே அந்த திருக்கண் நோக்கு பிரதம கட்டாட்சம் தம் மேல விழணும்ன்றதுக்காக காத்துட்டு இருக்காளாம். பெருமாளும் அதுக்காக தான் பாதுகா தேவிய கர்ப்ப கிரகம் வரைக்கும் எடுத்துட்டு போறார் என்று சுவாமி பாதுகா சகஸ்திரத்துல சாதிக்கிறார். இந்த மாதிரி அந்த திருக்கண்கள்ல பிரதம கண்கள் முதல்ல அப்படி மலர்றது இருக்க, அப்படி மலர்ந்து இருக்கக்கூடிய அந்த கட்டாட்சம் என் மேல விழணும்னு ஆண்டாள் பாதிக்கின்றார். அந்த ஆண்டாள் பாதிக்கும் பொழுது ஆச்சரியமாக சொல்ற, கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே. இது சம்பூர்ணமா விகசிதமாக இருந்திருக்கிற தாமரை புஷ்பம் மாதிரி வானமா, கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலேன்னு கொஞ்சம் கொஞ்சமா விகசிச்சுட்டு இருக்கிறது. அது காலம் கார்த்தாலதான் சூரியோதயம் ஆகச்சே தான் பாக்கணும். கொஞ்ச நாள் ஆயிடுச்சுனாக்கா அது நல்லா விகசிச்சிடும், நல்லா மலர்ந்துடும். அப்படி இல்ல, இப்படி தானா ஒவ்வொரு இதழா அது அப்படியே மலர்ந்து இருந்துட்டு இருக்கிற தாமரை பூ போலே. அந்த தாமரை பூ என்ன ஒட்டு மொத்தமா உன்னுடைய திருக்கண்களால சேவிக்கமான பார்த்தேனாக்கா அந்த கட்டாட்சம் முழுக்க என்னால தாங்கிக்க முடியாதான். அந்த அழகு மொத்தத்தையும் என்னால சேவிச்சு, இது நீர்ஜாவியால இருந்திருக்கிற ஒரு வெள்ளத்துல அடித்து போகுமா போலே என்று வியாக்கியானம் பண்ணுகின்றார் பிரியவாச்சான் பிள்ளை. இது கொஞ்சம் கொஞ்சமா இருந்தாக்கா எங்களால சாதிச்சுக்க முடியும். அந்த பயிர் ஒரு பெரிய வெள்ளம் வந்துடுச்சோம்னாக்கா அந்த வெள்ளத்தை தாங்கிக்க முடியாது, அடிச்சுட்டு போயிடுற மாதிரி நாங்கள்லாமும் அடிச்சுட்டு போயிடும். உன்னுடைய பூர்ண கட்டாட்சமும் ஒரே சமயத்துல வந்ததுன்னாக்கா அந்த மாதிரி வாண்டாம் எனக்கு, எங்களுக்கு எல்லாம் எப்படி வேணும் அப்படின்னா அப்படி முள்ள முள்ள கொஞ்சம் கொஞ்சமா அந்த கண்ணை திறக்கிற அந்த தரக்கச்சே வரக்கூடிய அந்த கட்டாட்சம் அந்த சேவை எங்களுக்கு வேணும்னு ஆண்டாள் நாச்சியார் பாரிக்கின்றார். அதுதான் முக்த கட்டாட்சம் என்பதாக சொல்லப்படுகிறது. கிங்கிணி வாய் சாய்த தாமரை பூ போலே, செங்கண் சிரிச்சிரிதே எம்மேல் விழியாவோ. முள்ள முள்ள என்னுடைய கட்டாட்சம் என் மேல விழணும்னு அந்த அழக சேவிக்கிறதுக்காக சொல்றார். அதை நினைச்சுக்கிறார். பிரபுத்த முக்தம்புஜாருலோச்சனம், அங்கள் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல், அங்கள் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல், அந்த கண்கள் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல், எங்களை கடாட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்ற அந்த கண்கள் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் எங்களை கடாட்சிக்கணும்னு சொல்லச்சே, அது அப்பொழுது உதித்ததாக இருந்திருக்கணும், அழகியதாக இருக்கணும், இப்படிப்பட்ட கட்டாட்சம் எனக்கு வேணும். அதுதான் இங்க முக்த சப்தத்தினாலே சொல்லுகின்ற பிரபுத்த முக்த அம்புஜம். அம்புஜமாக இருந்த தாமரை புஷ்பம் இது அனுகிரகத்துக்கு யோகமாக இருந்திருக்கிறது. இது என்ன ஆச்சரியமாக, அம்புஜ இது அழகான ஒரு இது, இது சௌமியத்தைய காந்தி அதிசயத்தினால இது பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறதுனாலையும் அந்த பெருமாளுடைய திருமுக மண்டலத்தில் இருக்கிற காந்தியினுடைய ஒரு விசேஷத்தினாலையும் அத தாமரை புஷ்பத்துக்கு ஒரு தாமரை புஷ்பத்தை ஓமையாக காட்டணும்னு நினைக்கிறார். அதுக்காக அம்புஜ என்று சொல்லுகின்றார். அதுக்கப்புறமா பாக்கிற இது தாமரை புஷ்பம் போல என்று சொல்லலாமான், இது தாமர புஷ்பமும் பெருமாளுடைய திருக்கண்களுக்கு ஈடாக ஆக முடியும் தீர்மானம் பண்ண, அதுக்காக சாருலோச்சனம் அழகிய பொருளாக இருந்திருக்கிற திருக்கண்கள்னு சொல்லி முடிச்சுடுற. இதுக்கு திருஷ்டாந்தம் வேற ஒன்னு ஆகாது. இதுவேதான் திருஷ்டாந்தம். இதுவே தாம் பெருமாளுடைய திருக்கண்களுக்கு ஈடாக இருக்கிறது. பெருமாளுடைய திருக்கண்கள் தான். ஆகையால அழகியதாக திருக்கண்கள் என்று சொல்லி முடிக்கின்ற கூறத்தாழ்வான் சுந்தரபாகு ஸ்தவத்துல பெருமாளுடைய திருக்கண்கள் தாமிர புஷ்பம் போல இருக்குன்னு சொல்றாள் இல்லையோ, அதை பாக்குற அது சொன்னா அது ஏற்றம் இல்லைன்னு தோன்றதும். ஏன்னா அந்த தாம் பெருமாளுடைய திருக்கண்கள் தாமிர புஷ்பம் போல இருக்குன்னு தாமிர புஷ்பத்துக்கு ஒரு சிறப்பு சொல்லிட்டு அதை காட்டிலும் பெருமாளுடைய திருக்கண்கள் குறவுன்னு சொல்ற மாதிரி ஆயிடுமோ. ஆகையால தாமிர புஷ்பத்தோட கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு அந்த கூறத்தாழ்வானுக்கு திருவள்ளம், இதுவும் சுந்தரராஜனாக எழுந்தருளி சுந்தரபாகுவாக எழுந்தருளி இருந்திருக்கிற திருமாலிரம் சோலை அழகருடைய திருக்கண்களுக்கு பாக்குற. எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா உன்னை பார்த்து புண்டரீகாட்சன்னு சொல்லிருக்கா, உன்னுடைய கண்கள்லாம் தாமிர புஷ்பம் போல இருந்திருக்குன்னு சொல்றா. எனக்கு அதுல ஒரு இஷ்டம் இல்ல, அந்த மாதிரி சொல்றதுல எனக்கு இஷ்டம் இல்ல என்று சொல்றாரா. என்ன சொல்லணும், ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டா, அதீர்க்கம் அப்ரேமதுகம் க்ஷணோஜ்வலம், அதீர்க்கம் அப்ரேமதுகம். பெருமாளுடைய திருக்கண்கள் எவ்வளவு நீளமாக இருந்துட்டு இருக்கோ அவ்வளவு நீளமா அந்த தாமிர புஷ்பம் இல்லையா? இது எவ்வளவு பெருசா இருந்துட்டு இருக்கு தெரியுமா? இதுக்கு இவ்வளவு இந்த மாதிரியாக அந்த தாமிர புஷ்பம்லாம் இல்ல என்றதுனால அத போய் இவ்வளவு தீர்க்கமாக இல்லாதனால அதீர்க்கம் என்பதாக சொல்லுகின்றார். அது என்ன, ஏன் அப்படி சொல்றன்னா, தேவபெருமாளுடைய திருக்கண்களை பார்த்து சொல்ற அழ்வான், நமக்கெல்லாம் ஒரு நியதி இருந்திருக்கு. கண்ணால பார்க்கதான் முடியும், காதால கேட்கதான் முடியும். காதால பார்க்க முடியாது, கண்ணால கேட்க முடியாது. இப்படிப்பட்டது நமக்கு நம்மளுடைய ஒரு ஜீவன்களுக்கு ஒரு வியவஸ்தை இருந்திருக்கு. ஆனா எம்பெருமானுக்கு அப்படிப்பட்ட வியவஸ்தை கிடையாது. வசியத்தியதக்ஷகும் ஸ்ருணோதி அகர்ணஹா என்பது, கண்ணே இல்லாதவராக நம்ம மாதிரி இருக்கிற கண்ணு அவருக்கு கிடையாது. அவருக்கு வந்து அப்ராகிருதமான சக்ஷுஸ், நம்ம மாதிரி இருக்கிற கண்ணு. அவர் நம்ம மாதிரி இருக்கிற கண்ணு இல்லாதையே அவர் கண்ணு இல்லாதையே அவர் எல்லாத்தையும் பாக்குறேதான், காதில்லாதையே எல்லாத்தையும் கேட்டு கொண்டு இருக்கின்றார் என்று பெருமாளுக்கே ஏற்பட்டதான ஒரு விஷயம். ஆகையால கண்ணாலதான் பார்க்கணும், காதாலதான் கேட்கணும்ன்ற நியதி பெருமாளுக்கு கிடையாது. எல்லா இந்திரியங்களும் எல்லா வியாபாரத்தையும் பண்ணுமாது. இந்த பேரருளாளருடைய திருக்கண்கள் எப்படி இருந்திருக்குன்னா, இந்த கண்ணு காது வரைக்கும் நீண்டு இருந்திருக்கான். காது வரைக்கும் நீண்டு இருக்கிறத பார்த்த உடனே அது ரெண்டுமே பார்க்கக்கூடியதாக இருந்த உபயோ ரகிலே கணக்ஷமத்வாது, பெருமாளுடைய திருக்கண்களாலேயும் சமஸ்த வஸ்துக்களையும் பிரத்யட்சமாக பார்க்கலாம், அது திருக்காதுகளாலேயும் எல்லா வஸ்துவையும் பார்க்கலாமோ இருந்துருக்கு. ஆகையால பெருமாளுடைய இந்திரியங்கள்லாம் எல்லாத்தையும், திருக்கண்கள் என்ன காது என்ன எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு சாமர்த்தியன்றது அது இருக்கிறபடினால இந்த கண்ணு என்ன பண்ணிடுதான், காது வரைக்கும் நீண்டு போயிடுதான். அகிலேட்சண கமத்வாது தே திருஷௌ ஸ்ரவணாஸ்ரயே, காதுகளை ஆசிரியமாக இருப்பிடமாக கொண்டு இருக்கின்றன உன்னுடைய கண்கள்னு சொல்றார். அது தீர்க்கம் அப்ரேமதுகம், அது தீர்க்கம் அவ்வளவு. அந்த மாதிரி தீர்க்கமாக தாமிர புஷ்பம் எல்லாம் இல்ல. அதனால தாமிர புஷ்பத்தை பெருமாளுடைய திருக்கண்களுக்கு ஒரு உபமானமாக சொல்லக்கூடாது என்று சொல்லிட்ட. அப்புறம் என்ன பண்றாருன்னா, அப்ரே மதுகம், பெருமாளுடைய திருக்கண்கள் அந்த அன்பை பொழிவதாக இருக்கின்றது. அதை சேவிச்ச மாத்திரத்தினாலேயே நமக்கு ஒரு விசேஷமான ஒரு பிரீத்தி, பெருமாளிடத்துல திருக்கண்களிடத்துல அந்த ஆசிரியத்தாளிடத்துல ஒரு பிரீத்தியே பொழிவதாக இருந்திருக்கிறது அந்த பெருமாளுடைய திருக்கண்கள். அதை பார்த்து சொல்ற என்ன, ஆகையில தாமிர புஷ்பத்தை பார்த்த உடனே நமக்கு என்ன அப்படியே பிரேமம் நம்மளிடத்துல அன்பா வருது, அது தாமிர புஷ்பத்துக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, அதை போய் பெருமாளுடைய திருக்கண்ணுக்கு ஒரு உபமானமாக காண்பிக்கலாமான. சுவாமி தேவநாதனுடைய திருக்கண்களை வந்து சாதிக்கின்றார் தேவநாயக பஞ்சாயத்துல. விஸ்வாபிரக்ஷண விஹார கிருத க்ஷணைஸ்தே வைமானிகாதிபவிடம்பித முக்த பத்மைஹி அமோத வாகிபிரணமய வாக்ய கர்ப்பைஹி ஆர்த்ரீ பவாமி அமிர்த வர்ஷ நிபைர பங்கைஹி. போய் சேவிக்கிறேரா சுவாமி தேசிகன் தேவநாசனர். சேவிச்ச உடனே பெருமாள் தேவநாசனுடைய திருக்கண்கள் கிருபா கட்டாட்சம் கண்ணுடைய கட்டாட்சம் அப்படியே பெருமாள் மேல விழறதான். அந்த திருக்கண்களை சேவிச்ச மாத்திரத்தினால அந்த கண்ணாலேயே பெருமாள் கேட்கிறேரா, அமோதவாகிபிரணாமய வாக்கிய கர்ப்பைஹி. அப்படியே ஒரு சந்தோஷம், நமக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணும்படியாக இருந்துட்டு இருக்கான். சௌக்கியமான்னு கேட்கற மாதிரி இருக்குதான் அந்த கண்ணு. கண்ணாலேயே சௌக்கியமான்னு கேட்கிறான். கண்ணால சௌக்கியமானு கேட்க முடியுமா? கட்டாயம் கேட்க முடியும். நாம வரோம், பெரிய கும்பல் இருந்துட்டு இருக்கோம். அந்த கும்பல் நடுவுல நாம உள்ள நுழைஞ்சுமான நுழைஞ்சத்தை பார்த்து அந்த ஒரு பார்க்கிற ஒரு பார்வையிலேயே தெரியும் நமக்கு. இவ சில பேர் வந்துட்டாங்கன்னா, ஆ இவன் வர்றதுக்கோசம்தான் இவ்வளவு நாள் காத்துட்டு இருக்கோம், இவன் வந்துட்டான்பா அப்படின்னு ஒரு சந்தோஷத்தை கண்ணில் வெளிப்படுத்துவோம். வரக்கூடாதோ வந்துட்டான்னாக்க, ஐயோ வந்துட்டானேன்னு சொல்லி அதையும் அந்த கண்ணு வெளிப்படுத்தும். இங்க தேவநாசனுக்கு சுவாமி தேசிக்கின்னு பார்த்த உடனே அந்த திருக்கண்களை சேவிக்கிறேன், சேவிச்ச உடனே இவ்வளவு நாள் உனக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன், நானு இன்னைக்கு நீ வந்துட்டே தனா நீ சௌக்கியமா இருந்துட்டு இருக்கியான்னு கேக்குறதான். அமோதவாகிபிரணாமய வாக்கிய கர்ப்பைஹி. அது அப்படியே அந்த பிரேம நம்மிடத்துல இருக்கிற பெருமாளுக்கு நம்மளிடத்துல இருக்கிற ஒரு பாசம் அன்பு அது எல்லாத்தையும் பொழியக்கூடியதாக இருந்திருக்கு அந்த திருக்கண்கள். எப்பேற்பட்ட திருக்கண்கள்! விஸ்வாபிரக்ஷண விஹார கிருதக்ஷணைஸ்தே. விஸ்வாபிரக்ஷண விஹார கிருதக்ஷணைஹின் லோகத்துக்கு லோகரக்ஷணத்துக்காகவே அவதாரம் பண்ணப்பட்டது, லோக லட்சணத்துக்காகவே ஏற்பட்டதாக இருந்திருக்கிற திருக்கண்கள். திருக்கட்சி நம்பிகள் சாதிக்கின்றார், துதீட்சண சுதா சிந்து வீச்சி விட்சேப சீக்கரைகி காருண்ய மாருதா நீத்தை சீதலை ரபிழிந்தமாம். உன்னுடைய திருக்கண்கள் கட்டாட்சத்தினாலே என்னை நனைய செய்ய வேண்டும், குளிரச் செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார். அப்பேற்பட்ட திருக்கண்கள் எம்பெருமானுடைய திருக்கண்கள். அந்த தாமிர புஷ்பத்துக்கு அந்த உபமானமாக தாமிர புஷ்பத்தை சொன்னமானா, தாமிர புஷ்பம் என்ன வந்த உடனே பார்த்தா சௌக்கியமானு கேட்கற மாதிரி இருந்துட்டு இருக்கு தாமிர புஷ்பம். அத போய் சொல்லலாமா? அதீர்க்கம் அப்ரேமதுகம். அது அப்ரேமதுகம், இப்படி அன்பை பொழிவதாக இல்லாது. பெருமாளுடைய திருக்கண்கள் தான் அன்பை பொழிவதாக இருந்துட்டு இருக்கு என்று சொன்னார். அது மாத்திரம் இல்ல, அது க்ஷணோஜ்வலம் ஆலக்ஷ்யதத்துவம் அதிவேல தயோத்தரங்கம் அபியர்த்தினாம் அபிமத பிரதிபாதனார்கம் நிகாயதம் பிரதிமசாலி சுபர்வநாத துக்தாம்புதேரனு கரோதி விலோசனம் தே. இதுவும் சுவாமி தேசிகன் தேவநாதனுடைய திருக்கண்களை மங்களாசாசனம் பண்ற விதம். இங்க ஆழ்வான் சொல்லும் பொழுது கணோஜ்வலம்னு சாதிக்கின்றார். இந்த நாம பாக்குற தாமிர புஷ்பம் எல்லாம் கொஞ்ச நாள் தான் மலர்ந்து இருக்கின்றது. எம்பெருமா சாயங்காலம் ஆயிடுச்சுனாக்க, சூரியன் அஸ்தமிச்சுட்டான்னாக்க, அந்த கண்கள்லாம் மலரல, அதெல்லாம் அந்த தாமிர புஷ்பம் எல்லாம் மூடிந்து வருது. ஆனா பெருமாளுடைய திருக்கண்கள் அப்படி இல்ல, 24 மணி காலமும் எப்பொழுதுமே மலர்ந்தே இருக்கின்றன. அந்த கண்களுக்கு உண்டான ஏற்றம் அது. இது கணோஜ்வலமாக இருந்திருக்கிற இந்த தாமிர புஷ்பத்தை போய் பெருமாளுடைய திருக்கண்களுக்கு ஒரு உபமானமாக எப்படி சொல்லலாம்? ஆகா, சொல்லவே முடியாதுன்னு சொல்லிட்டு. பெருமாளுடைய திருக்கண்கள் தேவநாதனுடைய திருக்கண்கள் எப்படி இருந்திருக்குன்னா, அதிவேல தயோத்தரங்கம் அபியர்த்தினாம் அபிமத பிரதிபாதனார்கம். அப்படியே கண்ணு திறந்துட்டே இருந்துருக்கான், விகசிச்சுட்டே இருந்துட்டு இருக்கான். என்னத்துக்குன்னா, அதிவேலதயோத்தரங்கம், அது கண்ணுலதான் தயாதேவியினுடைய இடம். தயாதேவி இருந்த பெருமாளுடைய தய எங்கேனா, பெருமாளுடைய திருமேனில எங்கேனா ஒரு இடத்துல இருக்கணும் இல்லையா? குணம்ன்றது ஒரு வஸ்துவை ஆசிரியச்சிருக்கணும், பெருமாள் ஆசிரியச்சிருக்குது, பெருமாள் ஆசிரியச்சிருக்கிட்ட எந்த இடத்துல இருந்துருக்கு அப்படின்னு கேட்டா கண்ணுல குடுத்தனம் இருந்துருக்காளாம் தயாதேவி. அது அதிவேல தயோத்தரங்கம், அந்த பெருமாளுடைய திருக்கு நாம எல்லாம் சொல்லச்சே குளங்குளமா கண்ணு இருக்கு அப்படின்னு, ஆனா இது சமுத்திரம் மாதிரி இருந்துருக்கோம் பெருமாளுடைய திருக்கங்கள், இது குளம் மாதிரியா இல்ல சமுத்திரம் மாதிரி இருந்துருக்குற திருக்கங்கள். என்ன சமுத்திரம், க்ஷீரசகர சமுத்திரம் மாதிரியாக இருந்துருக்கான். அதுல பார்த்தோம்னா தய அல அலையா அல அலையா அடிச்சுட்டு இருக்கான் சமுத்திரத்துல. அதுல அதிவேல தயோத்தரங்கம் அபியர்த்தினாம் அபிமத பிரதிபாதனார்கம், யார் யாரெல்லாம் என்னென்ன கேக்குறாளோ கேக்கறதெல்லாம் குடுக்கறதுக்கு காக்கும். க்ஷீரசமுத்திரத்திலேருந்து என்னென்னலாம் உண்டாச்சு, உச்சை சிரவசம் உண்டாச்சு, ஐராவதம் உண்டாச்சு, ஏன் மகாலட்சுமியே அவதாரம் பண்ணா க்ஷீரசமுத்திரத்திலேருந்து அப்பேற்பட்டது. அந்த மாதிரி பெருமாளுடைய திருக்கண்கள், தேவநாதனுடைய திருக்கண்கள் எப்பேற்பட்டதாக இருக்குன்னா அபியர்த்தினாம் அபிமத பிரதிபாதனார்கம், வேண்டினதெல்லாம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது, அது மொத்தத்தையும் கொடுக்கிறது. ஸ்னிக்தாயதம் பிரதிமசாலி விலோச்சனம் தே துக்தாம்புதே அனுசருதி, உன்னுடைய திருக்கண்கள் எப்பேற்பட்டதாக இருந்திருக்குன்னா ஒரு அமிர்த கடலை அனுசருதி, அமிர்த கடல் மாதிரியாக இருந்திருக்கு என்று சொல்ற. அப்பேற்பட்டதாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய திருக்கண்களை போய் ஒரு க்ஷணோஜ்வலம், ஒரு காலம் மட்டுமே மலர்ந்து இருக்கின்ற ஒரு தாமரை புஷ்பத்துக்கு சமமாக அதை சொல்லுவதா என்று ஆழ்வானுக்கு ஒரு எண்ணம் ஏற்படுறது. எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா தாமர புஷ்பம் போல திருக்கண்கள்ன்றது, ஆனா இப்படி இதை கம்பேர் பண்றதுக்கு முடியவே முடியாது. பெருமாளுடைய திருக்கண்கள் எப்படி இருந்துட்டு இருக்கு, தாமர புஷ்பம் எப்படி இருந்துட்டு இருக்கு, இது சொல்ல முடியாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். இது ரெண்டையும் சொல்ல முடியாதுன்னா, ஆனா எல்லாம் பெருமாளுக்கு புண்டரீகாட்சன்னு பேர் வந்து, பெருமாளுக்கு தான் புண்டரீகாட்சன்னு பேரு, வேற யாருக்கும் அந்த புண்டரீகாட்சன்ற பேரே கிடையாது. அப்ப இது புண்டரீகாட்சன் எல்லாம் பேர் இருந்துட்டு இருக்கு. இதை எப்படி சொல்றதுன்னா, நாம லோகத்துல பாக்குற தாமர புஷ்பம் இல்ல, பெருமாளுடைய திருமார்பில் பிரம்மா அவதாரம் பண்ண தாமர புஷ்பம் இருக்க, அந்த தாமர புஷ்பம் போன்ற திருக்கண்கள் பெருமாளுக்கு, அப்ராகிருதமான தாமர புஷ்பம் போன்ற திருக்கண்கள், அததான் இங்கு சொல்ற சாருலோச்சனம். இதுக்கு எடுத்துக்காட்டாக உபமானமாக நாம சொல்ற வஸ்து எல்லாம் ஆகாது. அதையால நமக்கு தெரியறதுக்காக ஏதோ நாம கண்ணால பார்க்கக்கூடிய ஒரு சில வஸ்துக்களை சொல்லி சொல்ற, ஆனா உண்மையில பெருமாளுடைய திருக்கண்களுக்கு திருஷ்டாந்தம் சொல்லணும்னாக்க வேற எதுவுமே கிடையாது. அவருடைய திருக்கண்கள் அவருடைய திருக்கண்கள் மாதிரிதான் இருந்திருக்கு. செய்ய தாமரை கண்ணனாய் உலகேழுமுண்ட அவன் கண்டீர், செய்ய தாமரை கண்ணனாய், செய்ய தாமரை கண்ணன்னு சொல்ற அந்த பெருமாளுக்கே உண்டானதாக இருந்திருக்கிற புண்டரீகாட்சன்னு சொல்லக்கூடிய தாமரை கண்ணு, பக்தேதா கப்யாசம் புண்டரீகம், இது பெருமாளுடைய திருக்கண்கள் எப்படி இருந்திருக்குன்னா உபனிஷத்துக்கள் உத்கோஷிக்கின்றன அந்த பெருமாளுடைய திருக்கண்களை. திவ்யமங்கல விக்கிரகத்தோட மீதி பேரெல்லாம் நம்மளுடைய சித்தாந்தத்துக்கே ஏற்பட்ட ஒரு ஏற்றம், மீதி பேரெல்லாம் அப்பேற்பட்ட பரமபுருஷன் பரபிரம்மன் பரபிரம்மான்னு சொல்லி அந்த பிரம்மம் பிரம்மன் சொல்லி ஒரு அசேதனமா ஆக்கி அது ஒண்ணும் இல்லாததாக சொல்லிட்டு இருக்கா, அப்படிலாம் இல்ல. பெருமாள் ஆச்சரியமான திவ்யமங்கல விக்கிரகத்தோட எழுந்துள்ள இருந்திருக்காருன்னு அந்த வேத சொல்லுகின்ற விஷயத்தான் நம்மளுடைய எம்பெருமானார் நமக்கு காண்பிச்சு கொடுத்த ஒரு இது. அந்த பெருமாளுடைய திருக்கன் கம்பீராம்ப சமுத்பூத சுமிஷ்ட நாள ரவிக்க ரவிக்கதித புண்டரீக தளாமலாய தேட்சணன்னு அந்த எம்பெருமானுடைய திருக்கண்களை சொல்லி மங்களாசாசனம் பண்ணுகின்றார் சுவாமி எம்பெருமானார். அப்பேற்பட்ட திருக்கண்களை இங்கு எப்படிப்பட்ட அதை இங்கு ஆள வந்தாரோ, பிரபுக்த முக்தாம்புஜ சாரு லோச்சனம் என்பதாக அந்த திருக்கண்களை சேவிச்சு இப்பேற்பட்ட திருக்கண்களை உடைய எம்பெருமானை எப்பொழுது நான் சேவிக்கப் போகிறேன் என்பதை பாவிக்கின்றார் முதல் பாதத்துல சொல்லுகின்றார். இங்க அக்ரூரர் பாரித்த ஒரு விஷயம், கம்சன் கண்ணனு போய் அழைச்சிண்டுவான்னு சொல்லிட்டு கம்சன் சொல்லிட்டான், யார் போய் அழைச்சிண்டு வருது, அக்ரூரர் அமைச்சு நீ போய் கண்ணனை அழைச்சிண்டு வா சொல்லி முடிச்சிட்டோம். கம்சன் பாக்குறான் இருக்கிறவாள்லாம் பூத்தனையிலேருந்து ஆரம்பிச்சு தானூரும் கேசின்னு கேசி பர்யந்தமா இருந்துருக்கிற எத்தனை ராட்சசாலு உண்டோ அத்தனை ராட்சசாலையும் திருவாயர்பாடிக்கு அணைச்சு வைக்கிறான். ஒருத்தர் கூட திரும்பி வரல. எல்லாரையும் அங்கேயே பெருமாள் அந்த ராட்சசர்கள் எல்லாம் கண்ணன் அழிச்சிட்டான். சரி, அவன் இருக்கிற இடத்துல போனாக்கா நம்ம யாரும் வர முடியாது, நம்ம இருக்கிற இடத்துல அவனை வரவழைச்சிருவோம், இங்க வந்து துவம்சம் பண்ணிடுவோம்னு தீர்மானம் பண்ணிட்டான். சரி, போய் கண்ணனை போய் கூட்டம் வரணும். யார் போய் கூட்டம் வருதுன்னு பார்த்தா அக்ரூர. எப்ப பார்த்தாலும் கண்ணனையே நினைச்சுட்டு இருக்கவர் அக்ரூர. இவரை போய் பார்த்து சொல்லிட்டு நீ போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிருக்கணும், வாஸ்தவமா நான் கூட்டம் வரமாட்டேன்னு சொல்லணும். என்ன, இங்க வந்தா கண்ணனுக்கு பெரிய ஆபத்து வரப்போறது. இவர் கண்ணனிடத்துல உண்மையான விசுவாசத்தோட இருந்தேன்னாக்கா ஐயோ இந்த காரியத்தை என்னென்ன சொல்லாத என்னால முடியாதுன்னு சொல்லணும். ஆனா அதை சொல்லலையாம். நான் போறேன், நான் போனா கண்ணன் என்ன பண்ணிட்டு இருப்பான் தெரியுமா அப்படின்னு சொல்லி இதையே நினைச்சுன்னு தன்னை கண்ணனை கூட்டம் வரத்துக்கு தனக்கு ஒரு பாக்கியம் பெற்றது இருக்க இத்த பெருசா சொல்லிட்டு இருக்கான் அவர். இது ஏன் இப்படி ஒரு விசுவாசம் இப்படி வார்த்தையை அவர் சொல்றாருன்னா, அக்ரூரருக்கு தெரியும் கண்ணனை யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுன்றது அக்ரூரருக்கு தெரியும். ஆகையாலதான் அவர் சந்தோஷமா எனக்கு இந்த பெரிய காரியம் ஒப்படைச்சிட்டாலே நான் போறேன் அப்படின்னா. அங்க அக்ரூரர் விஷயத்துல என்ன சொல்றாருன்னா, அவர் போய் சேவிச்சுட்டு கண்ணனுடைய திருக்கண்கள் இப்படி இருக்கு, திருமுக மண்டலம் இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு சேவிச்சுட்டு வர்ணனை பண்ணல. கண்ணனை பார்க்கவே இல்ல அவர். பார்க்காத இருக்க செய்யே அந்த கண்ணன் இப்படி இருப்பேர் இப்படி இருப்பேர்னு சொல்ற அதுதான் அங்க. அப்பேற்பட்ட கண்ணனை பார்க்க போறேன்னா, பாபம் ஹரதியம் ஸ்மிருதம் சங்கல்பனாமயம் தற்புண்டீக நயனம் விஷ்ணோர் திரக்ஷாம்யம் முகம். நான் கண்ணனுடைய திருமுக மண்டலத்தை பார்க்க போறேன், அந்த கண்ணனுடைய திருக்கண்களை நான் இப்ப பார்க்க போறேன் அப்படின்னு. அது பியூச்சர் டென்ஸ். கண்ணனுடைய திருக்கண்களை பார்க்க போறேன்னு எனக்கு என்ன பாக்கியம் தெரியுமா அப்படின்னு. அந்த திருக்கண்கள் அந்த திருமுக மண்டலத்துல என்ன விசேஷம் இருக்கு அப்படின்னு, பாபம் ஹரதிய பும்சாம். அந்த அது அந்த மனுஷாளுடைய ஜீவராசிகளுடைய பாபம் மொத்தத்தையும் போக்கடிக்க கூடியதாக இருந்திருக்கு. அந்த கட்டாட்சம் திருக்கண்களுடைய கட்டாட்சம் விழுந்துட்டுனாக்க போறோம், ஒரு பாப்பமும் இருந்திருக்காரு, மொத்த பாப்பமும் போகக்கூடியது. ஸ்மிருதம் சங்கல்பனாமயம், அதை நாம நினைச்சுவோம் எப்படி இருக்கும்னு. நம்ம நம்ம மனசுக்குள்ள நினைச்சு பார்த்தோம்னா நாம எப்படி இருக்கோம்னு நினைக்கிறோமோ அப்படிதான் இருக்குமா அந்த திருக்கண்கள்லாம். அப்பேற்பட்ட திருக்கண். தற்புண்டரீக நயனம் விஷ்ணோர் திரக்ஷாம்யம் முகம். அந்த கண்ணனுடைய அப்பேற்பட்ட திருக்கண்களை நான் பார்க்க போறேன் அப்படின்னு. ஆச்சரியமான பாகவதத்திலையும் சரி விஷ்ணு புராணத்திலையும் அக்ரூர யாத்திரைன்றது ரொம்ப கம்பீரமாக இருக்கும், ரொம்ப ஆச்சரியமாக இருந்திருக்கும். சுவாமி தேசிகன் அக்ரூர யாத்திரையை யாதவாபிரதேயத்துல அவருக்கே உரித்தான பாணியில தாய்க்கிற அந்த சொல்லச்சே இவர் இவர் நினைச்சுட்டே போறேறான். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னா, நான் போவேன். நான் போச்சே பெருமாள் வந்து கண்ணன் என்ன பண்ணுவேன்னா, அங்க மாடெல்லாம் விட்டுட்டு மேய விட்டுட்டு ஒரு கல்லு மேல ஏறி உட்காந்து புல்லாங்குழல வச்சுட்டு வாசிச்சுட்டு இருப்பேரவ, அந்த சமயம் நான் போவேன் அப்படின்னு சொல்லுறேன். போன உடனே நான் என்ன பண்ணுவேன், கண்ணனை பார்ப்பேன். பார்த்த உடனே எனக்கு ஒன்னும் பேச தெரியாது, வீச தெரியாது, ஒன்னும் தெரியாது. அப்படியே நான் போய் நெடுங்கால் அப்படியே மொத்தம் விழுந்துருவேன் நான், கீழே விழுந்துருவேன் நான். கீழே விழுந்த உடனே கண்ணன் என்ன பண்ணுவார் தெரியுமா அப்படின்னு, இவர் அவரை பண்ண போறாரா இல்லையா எதுவுமே இவருக்கு தெரியாது. ஆனா இவரே நினைச்சுட்டு போறாரு. கண்ணன் என்ன பண்ணுவார், என்ன தூக்கி அக்ரூரா சௌக்கியமா அப்படின்னு என்ன பார்த்து கேப்பேரவ. இவர் கண்ணனையே பார்க்கல, கண்ணனும் அக்ரூரர் பார்க்கல. இருந்தா கூட இவர் அப்படி எல்லாம் நினைச்சுட்டு போறே. அப்ப ஏற்பட்ட கண்ணனை நான் பார்க்க போறேன், நான் பார்க்க போறேன். அந்த கண்ணனை பாக்கிறதுக்கு சொல்லச்சு அந்த கண்ணனுடைய திருக்கண்களை தான் சொல்றார் அவர். தற்புண்டரீக நயனம் விஷ்ணோர் திரக்ஷாம்யம் முகம். அந்த பெருமாளுடைய முகத்தை சர்வ பாபத்தையும் போக்கக்கூடியதாக இருந்திருக்குன்னு சொல்ற அந்த மாதிரியாக இந்த பெருமாளுடைய திருக்கண்களுக்கு சமமாக வேற எதுவுமே இல்லாததுனால அந்த பெருமாளுடைய திருக்கண்களை சொல்ற பிரபுத்த முக்தம் புஜச்சாருலோச்சனம் சவித்தம ப்ரூலதமுஜ்வலாதரம் அப்படி திருக்கண்களை சேவிக்கிற. சேவிச்ச உடனே அப்படி நின்று பாக்குற, அந்த சேவிச்ச உடனே பார்த்தோம்னா திருப்புருவங்கள், அந்த புருவங்களுடைய ஒரு சேவை. அந்த புருவங்களுடைய அழகில் ஈடுபட்டவள் ஆண்டாள் நாச்சியார். ஆண்டாள் நாச்சியார் சாதிக்கின்ற தங்கை தங்கம் அதுவே போல. அது எப்படிப்பட்டதாக இருந்திருக்குன்னா, மன்னிய சீர் மதனன் கருப்பு சிலை கொல், மன்னிய சீர் மதனன் கருப்பு சிலை கொல், மன்மதன் கையில வச்சிருக்கிற கரும்பு மாதிரி, மன்மதனுக்கு வில்லாக இருந்திருக்கிறது கரும்பு, இந்த கரும்பு மாதிரியாக இருந்திருக்கிற திருப்புருவங்கள் என்று சொல்ற. இது மன்மதனுடைய கரும்பு சொல்றதுக்கு காரணம் என்னன்னு அடுத்தது பார்க்கணும். இந்த கரும்பு சொல்றதுக்கு காரணம், மன்மதனுடைய இந்த வில்லை கொண்டுதான் எல்லாருமே அந்த காமத்துல ஈடுபடும்படியாக செய்கின்றான். பெருமாளுடைய திருப்புருவம் என்ன பண்றதுன்னா, பெருமாள் இடத்துல ஈடுபடும்படியாக பண்றதான், அந்த பெருமாளுடைய கட்டாட்சத்திற்கு ஒரு இலக்காக ஆக்கும்படியாக பண்றது. நேதும் சரோஜ வசதி நிஜமாதிராஜ்யம் நித்யம் நிஷாமயதி தேவபதே ப்ருவௌதே ஏவம் நச்சேதகில ஜந்து விமோகனார்ஹா இம்மாதிருகா பவதி காமசராதனஸ்ய. ஆண்டாள் என்ன அனுபவித்தாரோ அதை அப்படியே சுவாமி தேசிகன் தேவநாயக பஞ்சாசத்துல தேவநாதன் விஷயத்துல அனுபவிக்கின்ற, பிரம்மதேவன் சிருஷ்டி பண்ற, மன்மதனும் பிரம்மாவனுடைய சிருஷ்டி தானே, அந்த பிரம்மாவனுடைய மன்மதனை சிருஷ்டி பண்ணச்சே மன்மதனுடைய புருவத்தை சிருஷ்டி பண்ணணும். அந்த புருவம் எப்படி இருக்கணும்னு யோஜனை பண்ணி பார்த்தான். இது எப்படி இருக்கணும்னு பார்த்த உடனே, யோஜனை பண்ணி பார்த்த உடனே வேற ஒன்னும் தோணலையா, என்ன பண்ணலாம்னா, பெருமாளை சேவிச்சவரா இருக்கிறபடினால பெருமாளுடைய புருவங்கள் மாதிரியாக இருக்கணும்னு சொல்லி அந்த மன்மதனை சிருஷ்டி பண்ணச்சே மன்மதனுக்கு கொடுக்கிற அவர் வில்லெல்லாம் எதை ஏந்து இருந்துருக்கானோ அதுவும் பெருமாளுடைய புருவம் மாதிரி இருக்கணும்ன்றதுக்காக அவர் சிருஷ்டி பண்ணாராம். நேதும் சரோஜ வசதி நிஜமாதிராஜ்யம். அந்த மன்மதனுடைய வில்லு என்ன பண்ணோம்னா, எல்லாரையும் காம பரவசராக்கி இந்த பூலோகத்திலேயே இந்த பிரகிருதி மண்டலத்துக்குள்ளேயே உழண்டு கொண்டு இருக்கும்படியாக தான் அது பண்ணும். ஆனா பெருமாளுடைய திருப்புறவும் என்ன பண்ணும் அப்படின்னா, நிஜமாதிராஜ்யம் நேதும், அந்த பெரும்பெருமானுடைய ஆதிராஜ்யம்னு சொல்லக்கூடிய நிஜ விபூதிக்கு அதுக்கு அழைத்து கொண்டு போவது போல இருந்துருக்கான். ஆதிராஜ்யம் நேதும் நித்யம் தே ப்ருவௌ நிஷாமயதி, அந்த புருவங்களை அப்படி பாக்குறான். ஆகையால தான் இந்த பெருமாள் பிரம்மதேவன் என்ன பண்ணார்னா, இதுக்கு அது பெருமாளுடைய புருவம் தீவைகுண்டத்துக்கு நித்யபூதிக்கு சேத்தனர்களை அழைத்து செல்கின்றது. காமனுடைய புருவம் என்ன பண்ணோம்னா, இது அவர்கள காமத்துல மோகித்து காமத்திலேயே ஈடுபடும்படியாக பண்றது. சரி, காமனுடைய வில்லு என்ன பண்றதுக்குன்னா, பெருமாளுடைய புருவம் மாதிரி இருக்கட்டும்னு பண்ணிட்டாராம். ஆகையால இத ஆண்டாள் பாரிக்கின்றார், மன்னிய சீர் மதனன் கருப்பு சிலை கொல், மதனனுடைய கருப்பு சிலை மாதிரியாக இருந்திருக்கா என்று சொல்லும்படியாக இருந்திருக்கான் பெருமாளுடைய புருவம். அத்த சொல்றார் இங்க, சவிப்ரம ப்ரூலதம் உஜ்வலாதரம். சவிப்ரமம், இது விப்ரமத்தை உண்டாக்குவதாக இருக்கு, நெறிப்புடன் கூடியதாக இருந்திருக்கு, கொடி போன்றதாக இருந்திருக்கு, இப்படி அழகியதாக இருந்திருக்கு. அப்படி புருவத்தை சேவிக்கிற, திருக்கண்களை சேவிக்கிற, அடுத்தது பாக்கிற திருப்பவளம் போன்ற இருக்கின்ற அதரங்களை சேர்க்கிறார். உஜ்வலாதரம், அதரம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு, அதுவும் பார்த்தோம்னா மிகவும் உஜ்ஜலம். இந்த அதரத்துல வரைச்சே ஆண்டாளுக்கு ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப பொறாமை. யாரிடத்துல பொறாமன்னா, சங்கத்தினிடத்துல போய் பொறாமையும், கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ, இதுல பாக்கிற அந்த அதரத்தினுடைய ரசத்தை அனுபவிச்சவ யாருன்னா, சங்கம் தான், பாஞ்சஜன்யம் தானே, அந்த சங்கத்தை பார்த்து கேக்குற. முதல்ல வாரணமாயிரம் பாசுரத்துக்கு அப்புறமா கற்பூரம் நாருமோ தசகம், இந்த வாரணமாயிரம் பாசுரத்துல வரைச்சே ஆண்டாள் தன்னை கண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிறதாக கனவுல பாவிக்கிற. அதனுடைய இந்த கற்பூரம் நாருமோ பாசுரத்துல ஒரு அவதாரிக்க இருக்கு, பெரியவாச்சான் பிள்ளை அவதாரிக்க, ஆச்சரியமா இருந்துருக்கும். என்ன ஆண்டாள் கல்யாணத்துல கனவுலயே கல்யாணம் பண்ணிட்டு வர்றா. கல்யாணம் பண்ணிட்ட உடனே ரொம்ப சந்தோஷமா இருந்துடுறா. பார்த்தா காத்தால எழுந்து பார்த்தா கண்ணனும் காணும், இவ மாத்திரம்தான் இருந்துருக்கா. இது என்ன இப்படி ஒரு கஷ்டமா போயிடுச்சேன்னு யோசனை பண்றாளாம். இதுக்கு இவாளுக்குள்ள ஒரு ஆண்டாள் கண்ணனை கேஸ், கண்ணன் மேல கேஸ் போட்டு வர்றாளாம். கேஸ் போட்டு சுவாமி, நீங்க வந்து அந்த ஆண்டாளோட பத்தி சொல்லிட்டு இருந்தேன். ஆண்டாளுக்கு வந்து திருவதரத்துல இவ வந்து திருவதரத்தை பத்தி பேசும்போது ஆண்டாளுக்கு ரொம்ப போறாம அது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தேன் சுவாமி. சரி, ஆண்டாளுக்கு பாஞ்சஜன்யத்தினிடத்துல ரொம்ப போறாம. ஏன்னாக்க இந்த பாஞ்சஜன்யம் தான் பெருமாளுடைய அதரபானம் பண்றதுனால அதரத்தினுடைய ரசத்தை தெரிஞ்சது. ஆகையால வாஞ்சஜன்யத்தினோட பொறாமையா அந்த இதுக்கு முன் இந்த கற்பூரம் நார்மும் தசகத்துக்கு முன் தசகம் வாரணம் ஆயிரம் தசகம். அந்த வாரணம் ஆயிரம் தசகத்துல ஆண்டாளுக்கும் பெருமாளுக்கும் கல்யாணம் ஆயிடுறது. இது கல்யாணம் ஆன பிற்பாடு அது கனவுலயே கல்யாணம் ஆயிடுறது. கனவுல கல்யாணம் ஆன பிற்பாடு கார்த்தாலயம் என்று பார்த்தா கண்ணனை காணும். இதுக்கு ஒரு அவதாரிக்க சொல்ற கற்பூரம் நார்மோ தசகத்துக்கு. இந்த அவதாரிகள்ல சொல்லிட்டு கனவுல கல்யாணம் ஆன பிற்பாடு மறுநாள் காத்தால கண்ணனை காணாததுனால ஆண்டாள் கண்ணன் மேல ஒரு கேஸ் போட்டுறான். இந்த கேஸ் போட்டா இருக்கு ஜட்டு பாஷிக்காரர் இவரை உட்காந்து வச்சுட்டு கண்ணனை கூண்டுல ஏத்திட்டான். கூண்டுல ஏத்திட்டு விசாரணை நடந்துட்டு இருக்கு. இவரை என்ன கல்யாணம் பண்ணிட்டு என்ன விட்டு இன்னைக்கு ஓடி போயிட்டே, இது நியாயம் இல்ல, அவரோட தான் இருக்கணும் என்று ஆண்டாள் கேக்குறார். கண்ணனை பார்த்து கேக்குற, அம்மா நீ கல்யாணம் பண்ணிட்டு விட்டு போயிட்டேன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு அவர் சொல்ற. எப்ப கல்யாணம் பண்ணிட்டேன்னு கேளு அவளையே அப்படின்னு. எப்ப கல்யாணம் பண்ணிட்டாரு அவர்னா, நேற்று ராத்திரி கல்யாணம் பண்ணிட்டேருன்னா. எப்போன்னா நேற்று ராத்திரி கனவுல கல்யாணம் பண்ணிட்டேருன்னா. கனவுல கல்யாணம் பண்ணிட்டு வார்த்தை ஒண்ணு அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்ல அப்படின்னு. அப்ப கனவுல கல்யாணம் பாஷிகார பார்த்து ஆண்டாள் கேக்குறா, இது கனவுல கல்யாணம் பண்ணிட்டா உம்ம சித்தாந்த பிரகாரம் கனவும் சத்தியம் தானே என்று கேக்குற. ஆமா கனவும் சத்தியம் தான். அப்ப கனவுல கல்யாணம் பண்ணிருந்தாலும் நிஜம்னு தானே ஆயிடுச்சு, இப்ப என்ன அவர் எப்படி விட்டுட்டு போலாம், கூடாது இல்லையோ அப்படின்னு சொல்லி கேக்குற. அப்ப கண்ணனை பார்த்து கேக்குற பாஷிகார, ஆமா நீ கனவுல நேற்று கல்யாணம் பண்ணிட்டியா அப்படி. ஆமா கனவுல கல்யாணம் பண்ணிட்டேன். சரி அப்ப கனவும் சத்தியமா இருக்கிறபடினாலும் அவளை விட்டு போக கூடாது, அதையில நீ அழைச்சிட்டு போயிடு அப்படின்னு கேக்குறான். அப்ப கண்ணன் சொல்றான், எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடு, நாளைக்கு கரத்தாலும் நான் சொல்றேன் அப்படின்னு. ஆஹா சரி அப்படின்ட்டு. இதுல வந்து வாதி பிரதிவாதி ரெண்டு பேர் இருக்காளோ இல்லையோ, இப்ப பிரதிவாதிய விசாரணை பண்ற, வாதிய விசாரணை பண்ணும். நான் நாளைக்கு மறுநாள் கத்தால கண்ணன் வரேன். கண்ணன் வந்த உடனே ஆண்டாளு கூண்டுல ஏத்திட்டேன், ஏத்திட்டு இவ்வளவு நான் விசாரணை பண்றேன், இதுக்கு எனக்கு அனுமதி கொடுக்கணும். ஆகா விசாரம் பண்றேன் அப்படின்னு. என்ன விசாரம் பண்ணா, அது ஆண்டாளை பார்த்து சொல்ற, நேற்று ராத்திரி நாம கனவுல வந்தனா உனக்கு அப்படின்னு. ஆமா வந்த, உன்னோட ராத்திரி மொத்தம் உன்னோட இருந்தனா, அந்த விளையாட்டுலாம் விளையாடுனா இப்படி எல்லாம் இருந்தோமா, நம்ம ரெண்டு பேரும் பேசிருந்தோமா, எல்லாம் பண்ணோமா அப்படின்னா, பண்ணோம் வாஸ்தவம் தான் அப்படின்னா. உடனே பாஷிக்காரர் பார்த்து சொல்லிட்ட, இதெல்லாம் கனவெல்லாம் சத்தியம் தானே, ஆமா கனவெல்லாம் சத்தியம் தான் அப்படின்னா. இப்ப முந்தானே ராத்திரி அண்ணனோட கல்யாணம் பண்ணிட்டதெல்லாம் சத்தியமா இருந்த மாதிரி, மறுநாள் கார்த்தால் மறுநாள் இன்னும் இன்னைக்கு ராத்திரி ஆண்டாளோட நான் விளையாடினதெல்லாம் சத்தியமாயிடுச்சு, கனவுல விளையாடினது சத்தியமாயிடுச்சு. அவ கனவுல கல்யாணம் பண்ணிட்டா கனவுல அவளுக்கு எல்லா சுகத்தையும் நான் கொடுத்துட்டேன், சரியா போயிட்டு என்ன ஆண்டாள் பின்னாடி எல்லாம் போனோம்லாம் என்ன சொல்லாதையும் போறோம், போ நான் பாட்டுக்கு நான் போற, அவ பாட்டுக்கு போற அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டேறான். இது பார்த்த உடனே பதிலே சொல்ல முடியல பாஷிகாரனால. ஆண்டாளும் யோசனை பண்ணி பாக்குறா, சரி இதுக்கு என்ன பண்ணலாம், வழி யாரா இருக்கும்னா, இந்த கண்ணுக்கு யார் அந்தரங்கமா இருந்துட்டு இருக்காளோ அவ மூலமா நம்ம போனா நல்லா இருக்கும். ஆகையால யாருக்கு ரொம்ப ரொம்ப அந்தரங்கமா, யார் கண்ணனுக்கு அந்தரங்கமா இருக்கா யாருன்னு பார்த்தாதான், பார்த்தா வேற யாரும் தோணலையாம், பெருமாளுடைய உதடுகள் தான் கண்ணனுக்கு. அந்த பாஞ்சஜன்யம் தான் பெருமாளுக்கு ரொம்ப அந்தரங்கமாக இருந்துட்டு இருக்கும் அவர் தோணித்தான். யாருக்குமே அந்த பாக்கியம் கிடைக்காதது அந்த திருவதரத்தை பருகும் பாக்கியம் கிடைக்கிறது அந்த பாஞ்சஜன்யத்துக்கே கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாஞ்சஜன்யத்தை பார்த்து சொல்ற, அந்த பெருமாளுடைய உதரத்தை கண்ணனுடைய திருவதரங்களுடைய ரசம் எப்படி இருந்துட்டு இருக்கும், அதனுடைய வாசனை எப்படி இருந்துட்டு இருக்கும், கற்பூ நாருமோ கமலப்பூ நாருமோ, அந்த வாசனை கற்பூரம் மாதிரி இருந்துட்டு இருக்குமா, தாமிர புஷ்பம் கற்பூர வாசனை மாதிரி இருக்குமா, தாமிர புஷ்பம் மாதிரியான வாசனையாக இருந்துட்டு இருக்குமா, அதனுடைய தித்திப்பு தான் கல்கண்ட தித்திக்குமார் இருக்குமா, வெள்ள தித்திக்குமார் இருக்குமா, மைசூர் பாக தித்திக்குமார் இருக்குமா, எப்படிதான் இருக்கும்ன்றத நீ கொஞ்சம் சொல்ல அப்படின்னு சொல்லி முதல்ல நல்லத்தனமா ஆரம்பிக்கிற பாஞ்சஜன்யத்தின்ற. கொஞ்ச நாளைக்கு வச்ச உடனே பொறாமையா போயிடுறது. நீ என்ன பண்ற அப்படின்னா, நீ சாட்டு சாட்டு தான் தூங்கிட்டு இருக்க, வேற ஒண்ணுமே நீ பண்ணல அப்படின்னு கேக்குற. என்ன பண்ற அப்படின்னா, உண்பது அவன் வாய் அமுதம், கண் படையல் கொள்வது அவன் கை அமுதம் என்பதாக சொல்லுகின்ற. நீ சாப்பிடுறதெல்லாம் உண்பது அவன் வாய் அமுதம், கண்ணனுடைய வாக்கு அமிர்தம் இருக்க அத்த நீ சாப்பிட்டுட்டு சக்கர தாழ்வாரானா கொஞ்சம் ஆசிரிய விரோதி நிராசனத்துக்காக கொஞ்ச நாள் வெளியில ஏன்னா போயிட்டு வர்ற பெருமாளை விட்டு, நீ அதுவும் பண்றது இல்லையா. பெருமாளுடைய அகரமானம் பண்ணி சாப்பிட வேண்டியது, உடனே அவர் கையில படுத்துட்டு தூங்க வேண்டியது, இது ரெண்டு காரியம் நீ பண்றேன்னு அந்த பாஞ்சஜன்யத்தினிடத்துல ஒரு பொறாமை இவளுக்கு. அது ஒன்ன மாத்திரம் சொல்ல, என்ன மாதிரி 10,000 பெண்மணிகளும் உன்னிடத்துல பெரும் பூசல் கொள்கின்றனர், உன்னிடத்துல பொறாமையோடு இருந்துருக்க, எங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காது போயிடுச்சு அப்படின்னு சொல்ற. சவி பிரம ப்ரூலதம் உஜ்வலாதரம், இது அப்படியே உஜ்வலாதரம்னா இங்க பிரகாசிச்சுருக்கு, ஆதாரங்கள்லாம் பிரகாசிச்சுருக்கான். இந்த பிரகாசிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாக்குற, அத சுவாமி தேசிகன் பாக்குற. ஆருண்ய பல்லவித யௌவன பாரிஜாதம் அபீரயோஷித அனுபூதம் அமர்த்தியநாதம் வம்சேன சங்கபதினாச்ச நிஷேவிதம் தே பிம்பாதரம் ஸ்பிருஷதி ராகவதி மதிரம் மே. இங்கேயும் நாயிகா பாவத்தை ஆசிரியக்கிறார். நாயிகா பாவத்தை ஆசிரியிச்சாலுனாக்க அதரபானம் பண்றதுதான் முதல் முதல்ல விரும்புறதா இருந்துட்டு இருக்கோம். பெருமாளுடைய அதரபானம் பண்ணணும்னு ஆசைப்படுற, அது எப்படிப்பட்டதாக இருந்துட்டு இருக்கு. பெருமாள்னா ஆருண்ய பல்லவித யௌவன பாரிஜாதம் அபீரயோஷிதனுபூதம் அபீரயோஷிதனுபூதம். அந்த திருவாயர் பாடியில இருந்திருக்கிற ஆட்சிமார்களுக்கு ஆட்சிமார்களாலே அனுபவிக்கப்பட்டதாக இருந்திருக்கிற திருவதரங்கள். ஆண்டாள் பாரித்தால் தனக்கு கிடைக்காததுதான் சொன்னா, கடைசியில கிடைச்சத சொல்லல, அத கிடைச்சத சொல்ற. ஒண்ணுமே இடக்கை வழக்கை தெரியாதவளாக தெரியாதவர்களாக இருந்திருக்கிற திருவாயிருபாடியில இருந்த ஆய்ச்சிமார்களாலே அனுபவிக்கப்பட்டதாக இருந்திருக்கிற திருவதரம். அதனாலதான் இதுக்கு ஒரு பிரகாசம் ஏற்பட்டுதான், அந்த பிரகாசத்தை தான் சொல்ற. சவி பிரம ப்ரூலதம் உஜ்வலாதரம், வெறும் அவருடைய உதர அதரங்கள் மாத்திரம் இருந்ததுன்னா இப்படிப்பட்ட பிரகாசம் ஏற்படுதான். ஒண்ணுமே தெரியாத இருந்திருக்கிற ஒரு ஆய்ச்சிமார்களுக்கு அந்த அதரபானம் பண்ணும்படிய ஒரு பாக்கியம் கிடைச்சதுனாலதான் அது பிரகாசத்தை அடைந்தது என்று சொல்லுகின்ற. வம்சே ந சங்க பதினாச்ச நிஷேவிதம் தே, வம்சேன சங்கபத்தின புல்லாங்குழலுக்கு அந்த கிடைச்சிருக்கு ஒரு அச்சேதனம். அந்த அச்சேதனத்துக்கு உன்னுடைய அதரபானம் பண்ணும்படியாக அதரத்தினுடைய ரசத்தை அனுபவிக்கும்படியான ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. சங்கபதி பாஞ்சஜன்யம் அதுகள் இவ்வாறு ரெண்டு நாளையே அனுபவிக்கப்பட்டதாக இருந்திருக்கிற உன்னுடைய ஆதாரங்கள், அந்த அந்த ஆதாரங்கள் இடத்துல எனக்கும் ஒரு ஏற்படுறது. பிம்பாதரம் ஸ்பிருஜதி ராகவதி மதிர்மே, மதிகின்ற சப்தம் ஸ்ரீலிங்கம். சுவாமி தேசிகன் தன்னுடைய தன்னை நாயிகா பாவத்தை ஆசிரியத்தில் அப்படினால நானும் உன்னுடைய பிம்பாதரத்தை பருக விரும்புகிறேன் என்பதாக சாதிக்கின்றார். அதனால ஆசிரியர்களுக்கே அனுபவிக்கக்கூடியதாக இருந்திருக்கிற நாயிகாபாவத்தை ஆசிரியச்சு அனுபவிக்கக்கூடியதாக இருந்திருக்கிற பெருமாளுடைய திருவதரங்கள், அதனால உஜ்வல ஸ்ரீயம், இதனால பிரகம் உஜ்வலமாக இருந்திருக்கு பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற திருவதரங்கள் என்று அந்த அதரங்களை மங்களாசாசனம் செய்கின்றார். சவிப்ரமூலதமுஜ்வலாதரம். அடுத்தது பெருமாளுடைய சிரிப்பு தன்னம், அதுக்கப்புறமா திருநெற்றியில விழுந்திருக்கின்ற குழல் கற்றை, இவைகளை அனுபவிக்க வேண்டும். அது இப்ப ஆரம்பிச்சோம்னாக்க இந்த நாளில முடியாது, நம்மளுடைய அவகாசத்துக்குள்ள இது ஆகாததுனால அடுத்த வாரத்துல அளந்தார் அனுபவித்த மாதிரியாக பெருமாளுடைய புன் சிரிப்பினுடைய அழகையும் கன்னத்தினுடைய அழகையும் அந்த லலாட்டம் திருநெற்றி கட்டில விழுந்திருக்கிற குழல் கற்றையினுடைய அழகையும் நாமும் அனுபவிப்போமாக. அப்பேற்பட்ட எம்பருமான அனுபவிக்கணும். இது பார்த்தோம்னா அது நாம சுவாமி தேசிகனுடைய உற்சவத்து நடுவுல இதையும் நாம் அனுபவிக்க போகின்றோம். அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய கட்டாட்சம் நம்ம எல்லாருக்கும் விழும்படியாக பெருமாளை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவி கார்த்திக சிம்ஹாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகம்.